அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை, அண்ணாமலையே அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை. அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சியளிக்கும் பரமேஸ்வரனே, எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே. சந்திரனை காணுகிறோம் உந்தன் மலைமுடியில், சூரியனை காணுகிறோம் உந்தன் மலைவடிவில். அக்னிமலை நாயகனே அண்ணாமலையானே, அன்புமலை ஆனவனே சிவனே பெருமானே. நவநிதியே அண்ணாமலையே, அருணதியே அருணாச்சலனே, அதிபதியே அண்ணாமலையே, பசுபதியே அருணாச்சலனே. அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே, அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே. அண்ணாமலையே அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை, அண்ணாமலையே அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை. அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சியளிக்கும் பரமேஸ்வரனே, எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே. அண்ணாமலை மேல் அணிமலையாகி ஆறா அன்பை பொழியும் சிவனே, கண்ணாரமுதே கடல்வாம் எனவே கனிவை பொழியும் அருணாச்சலனே. கைலைமலை போலிருக்கும் உந்தன் விரிசடையில், கங்கை வரும் எங்கள் மனம் குளிரும் நிம்மதியில். ரத்னமலை ஈஸ்வரனே அண்ணாமலையானே, சிவமயமே அண்ணாமலையே, திருவருளே அருணாச்சலமே, அதிசயமே அண்ணாமலையே, அற்புதமே அருணாச்சலமே. அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே, அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே. எம்மை காக்கும் அக்னிமலை இறைவா நீதான் ஞான நிலை, எம்மை காக்கும் அக்னிமலை இறைவா நீதான் ஞான நிலை. அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே, எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே. தேடற்கியலா தெய்வத்தவமே, தேடிக்கானால் இங்கோத்பவமே, ஆடல் வல்லாய் அதி அற்புதமே, ஐயா பணிந்தோம் உன் பொற்பதமே. சூலமுகம் காட்சி தரும் உந்தன் விரிசடையில், சூலமுனை காட்சி தரும் உந்தன் கண்ணசைவில். பொன்மலையாய் பூத்தவனே அண்ணாமலையானே, கணலுருவே அண்ணாமலையே, கனல் விழியே அருணாச்சலமே, கனல் முகமே அண்ணாமலையே, புனல் சடையே அருணாச்சலமே. அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே, அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே. தவமாய் அருளும் அக்னிமலை சிவனே நீதான் ஞான நிலை, தவமாய் அருளும் அக்னிமலை சிவனே நீதான் ஞான நிலை. அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே, எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே. எத்தனை ஜனனம் எத்தனை சலனம் எத்தனை மரணம் இத்தரையினிலே, அத்தனை காரியம் அனுதினம் செய்யும் அத்தனும் நீயே அருணாச்சலனே. கோலநிலா போகுமுலா உந்தன் மலைமுடியில், உன் ஜாலமெல்லாம் ஜதியுடனே தெரியும் திருவடியில். கல்மலையாய் கருணை தரும் அண்ணாமலையானே, கார்த்திகையே அண்ணாமலையே, கடிரொலியே அருணாச்சலமே, பௌர்ணமியே அண்ணாமலையே, பொன்னழ அருணகே அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே அண்ணாமலையே அக்னிமலை உன்னால் உயரும் வாழ்வு நிலை அண்ணாமலையே அக்னிமலை உன்னால் உயரும் வாழ்வு நிலை அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே மாதுமையாளை ஏந்தியநாதா மக்களை தாயாய் காக்கும் சிவேசா பாதியில் சிவமாய் பரவிய வகையால் பரிவினில் தந்தையான மகேச தீபமெலாம் மாலையிடும் உந்தன் சந்நிதியில் தெய்வமெலாம் சுற்றி வரும் அண்ணாமலையடியில் கைலைமலை ஈஸ்வரனே அண்ணாமலையானே குருவருளே அண்ணாமலையே திருவருணை அருணாச்சலமே இரியழகே அண்ணாமலையே எரிதழலே அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே அக்னிமலையனே வருவாயே அண்ணாமலையே அருள்வாயே அக்னிமலையனே வருவாயே அருணாச்சலனே அருள்வாயே அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே அனல் முகமென்றால் உந்தன் முகமே அழல் வடிவென்றால் உந்தன் வடிவே கனலும் தீயும் உந்தன் கனிவே கால நெருப்பும் உந்தன் உருவே தீவளரும் திசைகளிலே ஜோதியின் தரிசனமே நீ வளரும் திசைகளிலே அண்ட சராச்சரமே இமயமலை பனி சிவனே அண்ணாமலையானே சத்தியமே அண்ணாமலையே தற்பரமே அருணாச்சலமே தத்துவமே அண்ணாமலையே ருத்திரமே அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே அண்ணாமலையே அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை அண்ணாமலையே அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே நீயே உன் விழி மூடிய தவமே இவ்வுலகினிலே அது உன் காவல் தாயுன் விழிகளை மூடிய தருணம் நீயும் செய்தது திருவிளையாடல் ஆவுடனேல் அழகுருவம் உந்தன் லிங்கமுகம் நீ இடையில் கனகமயம் எங்கள் பார்வை சுகம் உச்சிமலை சிவநாதா சுந்தரமே அண்ணாமலையே சூட்சுமமே அருணாச்சலமே அவனிலையே அண்ணாமலையே சிவஹரனே அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே எம்மை காக்கும் அக்னிமலை இறைவா நீதான் ஞான நிலை எம்மை காக்கும் அக்னிமலை அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே விரி சடைய சய புயல் உருவாகும் வேகம் கொள்ளும் முன்னாலே நீ வெண்ணீரணிய தவம் உருவாகும் பிசையும் அடங்கும் தன்னாலே மலைமுடியில் லிங்கமென திகழும் பெருமானே மலைவடிவே லிங்கமென அமையும் பெருமானே ஸ்ரீசைலம் அண்ணாமலையானே திருக்குழுக்குன்ற சங்கரனே சிவனே பெருமானே ஆதிரையே அண்ணாமலையே ஐமுகமே அருணாச்சலமே ஆதியனும் அண்ணாமலையே அந்தமெனும் அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே தவமாய் அருளும் அக்னிமலை சிவனே நீதான் ஞான நிலை தவமாய் அருளும் அக்னிமலை சிவனே நீதான் ஞான நிலை அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே நாயன்மார்கள் பாடிய தலைவா நந்தி வாகன நாகாபரண தேயா தீயே நெஞ்ச கனலில் திரளும் தெளிவே வேதாபரண மந்திரமாய் தந்திரமாய் உறைவதும் நீதானே யந்திரமாய் மலையினிலே அமைவதும் நீதானே மெய்யொழியே அண்ணாமலையே விண்வெளியே அருணாச்சலமே ஐந்தெழுத்தே அண்ணாமலையே அடிமுடியே அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே அண்ணாமலையே அக்னிமலை முன்னால் உயரும் வாழ்வு நிலை அண்ணாமலையே அக்னிமலை அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே கிரிவலமாக செல்லும் போது இடையிடை சிகரம் தரிசனமாகும் தெரிவதும் புரிவதும் எண்ணி நடக்கையில் தெளிவினில் நெஞ்சம் பரவசமாகும் அல்லலிலே காவல் தரும் மாறுதல் நீதானே வெல்லும் வகை சொல்லும் அலை வள்ளலும் நீதானே கஞ்சமலை செஞ்சடையாய் அண்ணாமலையானே குற்றவனே அண்ணாமலையே சிற்பரமே அருணாச்சலமே குருபரனே அண்ணாமலையே புலவிளக்கே அருணாச்சலமே அர்த்தநாரீச பெருமானே ஆதிஜோதியே மலையானே அக்னிலிங்கே சமலையானே ஆவுடையழகே பெருமானே அக்னிமலையனே வருவாயே அருணாச்சலனே அருள்வாயே அக்னிமலையனே வருவாயே அருணாச்சலனே அருள்வாயே அண்ணாமலையாய் கண்ணில் நிறைந்து காட்சி அளிக்கும் பரமேஸ்வரனே எண்ணிய கணமே முக்தி அளிக்கும் அக்னிலிங்கனே அருணாச்சலனே அண்ணாமலையே அக்னிமலை அனலே நீதான் ஞான நிலை அண்ணாமலையே அக்னிமலை